நறுமுகையே நறுமுகையே, நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி தரள நீர்வடிய, கொற்றப் பொய்கையாடியவள் நீயா. அற்ற திங்கள் அந்நிலவில் நெற்றி தரள நீர்வடிய, கொற்றப் பொய்கையாடியவள் நீயா. திருமகனே திருமகனே, நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவியில் வந்தவனே, வேல்வெளி மொழிகள் கேளாய், அற்றை திங்கள் அந்நிலவில் கொற்றப் பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா.